பொழுதென்னத்தென்றல்லோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கண்களோ, பொழுதென்னத்தென்றல்லோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கணிகளோ, உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன, தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கணிகளோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ.